بسم الله الرحمن الرحيم. ما زلنا في توابع في باب المرفوعات. الى دم الدرس انا بيبقى كوا عطف. ما هي حروف العطف؟ ما هي؟ الفاء والواو وام واو ولكن وبل ولا وحتى في بعض المواضيع إما نديك لو فغي سكو ني با عطيف لو عطيف سي لو واو كي فيان دابا سي كوا لو جمون حكم المعطوف بحرف العطف قبل الحرف يعني يخوض حكم المعطوف عليه. طيب الان ناخوض التابع الثالث وهو التوكيد. التوكيد في لغتين وديها التأكيد التوكيد. قال المصنف في الأجرمية باب التوكيد: التوكيد تابع للمؤكد في رفعه ونصبه وخفضه وتعريفه ويكون بألفاظ معلومة وهي النس والعين وكل وأجمع وتوابع أجمع وهي أقطع وأبتع وأبصع. تقول قام زيد نفسه ورأيت لكم كلهم ومرت بالكم أجمعين. دونك لا المصنف dans la Jérémie il dit que le توكيد c'est une chose qui vient suivre le مؤكد. Le مؤكد c'est la chose qui est par laquelle qui est appuyée par un توكيد. Il le suit dans son رف, dans son نصب, dans son خفض. S'il est معرفة, il sera معرفة comme lui. Et ce توكيد a lieu avec des terme précis, particulier. Qu'il a cité là dans le mot, qu'on va reprendre par la suite. قال في شرح من الأصاليب التي تستخدمها العرب في كلامها التوكيد لإزالة الشك واللبس والإبهام. Parmi le style linguistique employé par les Arabes dans leurs paroles, il y a التوكيد qui sont utilisés pour enlever le doute ou les confusions ou le côté vague dans certaines paroles. Ou le taqwiyat al-ma'na alladhi yuriduhu al-mutakallim wa tathbitihi fi dhin al-mukhatab. Également pour pouvoir appuyer ce qu'il dit, l'orateur, quand il parle, et pouvoir bien ancrer dans l'esprit de l'interlocuteur. Lianna kalam al-arab يحتمل إذا قلت جاء زيد أن يكون جاء نفسه وهو حقيقة ويحتمل أن يكون جاءك رسوله أو كتابه أو صديقه. فإن قلت جاء زيد نفسه رفعت الاحتمال. Car dans la part des Arabes, lorsque tu dis مثلا زيد est venu, il est probable que ce soit زيد lui-même en personne ou alors ce soit son messager qu'il a envoyé ou un livre qu'il a envoyé. غير ذلك. Quand quelqu'un en arabe te dit Ja Zayd, ou sinon Ja l'émir, des fois c'est pas lui qui est venu, c'est pas le gouverneur qui est venu, ça peut être son représentant qui est venu ou l'envoyé un messager, mais on dit Ja l'émir car ça vient de lui en fait, le kalam. Donc là le tawkid vient pour affirmer la chose, que c'est la chose en elle-même qui est bienvenue. Quand on dit Ja Zayd ou Nefsuhu, c'est-à-dire c'est Zaydoun qui est venu en personne, lui-même. والتوكيد في عرف النحويين نوعان لفظي ومعنوي. Donc chez les نحوي, les gens du نحو, le توكيد à la قسمين لفظي et معنوي. فأما التوكيد اللفظي فيكون بتكرير اللفظ الأول نحو قام زيد زيد. Le معنوي, enfin plutôt لفظي, c'est le fait de répéter le terme, le مؤكد plusieurs fois. كما جاءنا في المثال قام زيد زيد. تمام. قام زيد زيد. فزيد الأولى فاعل. قام في الماضي. قام زيد فاعل مرفوع ورمت رفعي الضمة. وثانية التوكيد. Il vient pour renforcer le premier زيد. Donc, comme le mot أكد, le premier زيد, c'est le فاعل, il est مرفوع. Le توكيد, il va être quoi? مرفوع. فهذا توكيد لفظي. وقال النبي صلى الله عليه وسلم الصلاة الصلاة إلا جل الصلاة الصلاة الصلاة الأولى مفعول به لفعل محذوف قمي صلاة كي منصوب سمفعول به ده باب كي انلفي تقديره إلزموا الصلاة أخوشيفو الصلاة فتلا سمفعول به منصوب ورامة النصبية الفتحة الظهيرة الأخيري وثانية توكيد لفظي دوزيام صلاة توكيد لفظي والمؤكد منصوب فالتوكيد سيكون منصوبا مثله. Donc ça c'est le توكيد qu'on a. Il peut venir avec un حرف. تقول هل جازي تقول نعم نعم. مثلا. Ça peut être une phrase. جاء زيد جاء زيد. مثلا. Ou ça peut être également. Avec un مرادف في المعنى. Tu dis. لا يبرستي منه إن شاء الله. أما بالمرادف. مساس للتوكيد اللفظي. الآن قال وما التوكيد المعنوي فيكون بألفاظ مخصوصة ذكر منها المصنف. قال المصنف dans le متن il visait quoi lui التوكيد المعنوي. parlait pas de lafzi dans le jumia. lui ce qui vise là tout ce qu'il a cité comme terme au début, c'est le tawkid qu'on va parler maintenant, le ma'anawi, qui est lié au sens, qui lui se base sur des termes précis, des mots précis. Comme le musannif l'a dit, al-nafs wal-ayn wa kullan wa ajma' wa tawabi' ajma'. Tous ces termes-là sont des termes tawkid ma'anawiyya. Wa hadhihi al-alfaz yajibu an tattasil bi damirin mutabiqin lil-mu'akkad. ويستثنى من ذلك اجمع وتوابعه وتفصيل ذلك كما يلي donc ce توكيد معنوي est obligé d'être attaché à un domir qui revient au مؤكد un domir qui revient au مؤكد qui s'adapte à lui ça c'est le مؤكد il est مفرد مذكر le domir va être مفرد مذكر غير ذلك قال مثلا النفس والعين à la base نفس c'est L'âme, la personne. L'aïn, c'est l'œil. Mais nous, on traduit par lui-même, en personne, en fait. Nahu, qama zaydun, nafsuhu. Qama zaydun, nafsuhu. Là, en fait, c'est zaydun, c'est levé, lui-même. Qama fi'l madi, mabni la fath, la mahala lahu min i'lam. Zaydun fi'l marfu' bil fi'l, wa ramatu raf'i, az-zamma, zayra, wa l'akhirihi. ونفسه توكيد للمرفوع مرفوع مثله ورمة رفعه الضمة الظاهرة على آخره وهو مضاف والضمير ضمير متصل مبني على الضم في محل جر مضاف إليه وكذلك ضمير نفسه يغبين أكي زيد يسأل الضمير مطابق للمؤكد أو قام زيد عينه نفس المعنى تجري par lui-même ou en personne فعينه الشاهد عينه هنا اتصل بضمير مطابق للمؤكد وهو زيد نفس الشيء ثم ذكر من ألفاظ التوكيد كذلك كل وأجمع كل وأجمع يؤكد بهما l'ihata wa shumul pour faire un tawkid d'ensemble nahou qulihi ta'ala fasajada al-malaikatu kulluhum ajma'un que les malaïkas sont tous prosternés tous fahimt Là, on ne peut pas utiliser nafsum wa aynuhum. Là, on veut dire quoi, là? On visait un groupe. Qui l'ont tous fait. Donc, on va dire quoi? Kulluhum ajma'oun. Ou tu peux dire kulluhum wahda. Wa qad yu'ta ba'd ajma', le terme ajma'. Attention, kul, min arfaz tawkid, qui ne sait pas tout kul qui est forcément un tawkid. Kul ne s'emploie pas forcément que pour faire le tawkid. D'accord? Attention à ça. Donc il dit après, wa qad yu'ta ba'd ajma' bi tawabi'i. Ajma', il a d'autres arfaz qui viennent qui le suivent pour l'appuyer encore plus. وهي اقطع وابصع وابتع لزياده تقويه التوكيد. Ils viennent pour appuyer le sens de توكيد. نحو جاء لكم اجمعون اقطعون ابصعون ابتعون. Vraiment, tu appuies la chose. C'est-à-dire, ils sont tous venus. Comme je disais, ils sont tous venus sans exception. Donc là, ils prennent tous le même jugement. Ajma'un, tawkid awwal. Akta'un, tawkid thani. Absa'un, tawkid thalith. Wabta'un, tawkid rabi'a. Tous tawkid, le tawkid, c'est le premier, l'autre c'est le deuxième, le troisième, le quatrième, ainsi de suite. Tawkid peut se répéter. C'est-à-dire, par exemple, Jazaydun, dans le tawkid de l'offre, tu peux dire Jazaydun, nefsu, aynuhu. Tu peux le dire. Tu peux dire les deux, l'un et l'autre après. Et des fois, le tawkid dans le tawkid de l'ofzi, tu peux venir avec un sens muradif, synonyme. T'as cool, mais salen. Zaydun. Jalas. T'as même ka'ad. L'un ka'ada, maintenant jalasa. Kana kakulta. Zaydun, jalas, jalas. On va pas se dire jalas, jalas, c'est mieux qu'un verbe synonyme. Tu veux dire qui est ka'ad, tu veux dire. Zaydoun, jalas, ka'ad. Ka'ad, ça va être quoi? Un tawkid de jalas. Un tawkid de jalas. Tu peux venir avec un sens synonyme. Qala wa hukm al-tawkid annahu yuwafiq madbu'ahu al-mu'akkad fi i'rabihi. Il est sur son i'rab. Le tawkid, c'est ce qu'on a appris, et le mu'akkad, c'est la chose qui est suivie. Il est sur son i'rab. Nahu qulillahi ta'ala. وَإِلَيْهِ يَرْجِعُ الْأَمْرُ كُلُّهُ وَإِلَيْهِ يَرْجِعُ الْأَمْرُ كُلُّهُ يَرْجِعُ هذا فير مضارع مرفوع لتجرده عند ناصب الجازم ورامة رفعه الضمة ظاهرة على آخره الأمر عفوا يرجع يرجع يرجع نعيد يرجع هذا فير مغير الصيغة مرفوع تجرده يعني ناصب الجازم ورمة رفعه الضمة الظاهرة على آخره والأمر ما يعرب الأمر نائب فاعل مرفوع بالفعل ورمة رفعه الضمة وكله كل توكيد وتوكيد المرفوع مرفوع مثله ورمة رفعه الضمة الظاهرة على آخره ومضاف ولها مضاف إليه المؤكد في الأمر وقول الله تعالى ان الامر كله لله لا سي باري كل maintenant le amr il est mansoub donc là le توكيد il va être quoi mansoub كله وفي قوله تعالى تؤمنون بالكتاب كله تؤمنون بالكتاب كله فهنا اين المؤكد كتاب ان التوكيد كله c'est pour ça qu'il est majrour car il suit le kitab il est majrour par bi. مبابا فائدة تبقى أن توكيد بول مصنع بكلا وكلتا كلا وكلتا هذا بول مصنع بول جيل تدير جاء الطالبان كلاهما وجاء الطالباتان كلتاهما وكلتاهما عفوا كلاهما نعم Après, il y a des arkem particulières qu'on prendra plus tard. Mais pour que tu saches que lorsque tu vois ça qui vient, t'as cool d'arab tout le temps à l'ibayn, qu'il est ihima. À Thalen, j'ai frappé les deux les étudiants, les deux. Et il peut venir à Kadamir ou à Moutaché à Ism Vahir. ويعربه سنأخذه في كتاب آخر إن شاء الله. يعرب أنا بيكون بيكي دو كيلتا اي دو كيلا اون برودرا بلو تار. فهمت هذا التوكيد؟ هو سهل. يا دو التفاصيل إن شاء الله دو سليف لا سنكتفي بهذا يكفي. تمام فإلى هنا والحمد لله رب العالمين.